வணக்கம். அன்பார்ந்த நேர்களை மீண்டும் நாம் சந்திக்கின்றோம். EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நிகழ்ச்சி தொடக்க பாடலை கேட்ட பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. ஆக EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம் குறிப்பாக சவால்களை எதிர்நோக்கும் மாணவர்களை உங்களுக்காக படைக்கப்பட்டு வரும் நிகழ்ச்சி இது. ஆக வழக்கம் போலவே இன்றைய நமது நிகழ்ச்சியில் EWRF சேர்ந்த C3G செல்வமலர் வந்திருக்கின்றார். வணக்கம் செல்வமலர். வணக்கம் பொன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக இன்றும் பல தகவல்களை வந்து நம்ம நேரில் கூட பகிர்ந்து கொள்ள போறோம். சரி, கடந்த வாரத்தில் வந்து நம்ம மக்கள் நடுவே நிகழ்ச்சியில் திரு லோகேந்திரன் EWRF இன் பயிற்சியாளர், அதாவது புதிய ஒரு உத்வேகத்தோட பேசினாரு. ஆமா, இந்த வருடம் ஒரு புதிய திட்டத்தை வந்து நீங்க தொடங்கி இருக்க போறீங்க. ஆமா. சரி, அதற்கான வரவேற்புகள்லாம் எப்படி அமைஞ்சது? ரொம்ப அமோகமா கிடைச்சது. நம்மளுக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, SMS நிறைய வந்திருந்தது. ஆனா இதுல என்ன கொஞ்சம் வருத்தத்தக்க செய்தினா, வந்த SMS எல்லாமே வந்து கடல் தாண்டி வந்திருக்குது. எல்லாமே கெடா, பினேங், ரொம்ப தொலைவான இடத்துல இருந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. ஜோஹர்ல இருந்து கூட பல பேர் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப அனுப்பியிருந்தது வந்து கெடால இருந்து தான். சோ நிறைய பேர் கெடால அப்புறம் நம்மளுக்கும் மனசு கேட்கல பாருங்க. அத எப்படி, ஆனா திரும்பி நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம சொல்லிட்டோம், இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பெஷலா ஃபார்ம் 4 படிக்கிற மாணவர்கள், கேல்ல இல்ல ஸ்லாங்கூர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஏன் சொன்னா சனிக்கிழமையில இந்த வகுப்பு நடத்த போறோம் நம்ம ஆபீஸ்ல, EWRF ஆபீஸ் டங் வாங்கி கோலலும் போல. அப்ப நிச்சயமா அவங்களுக்கு வந்து போக்குவரத்து அவங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் பாருங்க. அவங்க ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அதனால அவங்கள்ட்ட நல்லபடியா அடிச்சு நம்ம சொன்னோம், இந்த பிள்ளைங்க வந்து ஆனா கவலைப்படாதீங்க, பிகாஸ் அவங்க கிளாஸ் வகுப்புக்கு வந்த பிறகு திரு லோகேந்திரன் சொன்னால அந்த நம்ம பயிற்சியாளர் அவரே வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்குவாரு இந்த நிகழ்ச்சியில. நம்ம மாணவர்களும் சில எப்படி கத்துக்கிறாங்க, என்னென்ன டெக்னிக்ஸ் பாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மினல் FM நேயர்களுக்காக இந்த மக்கள் நடுவே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அவங்க கூட பகிர்ந்துக்குவாங்க. ஆக வகுப்புக்கு வர முடியவே இல்லையே அப்படின்ற கவலை எல்லாம் வைக்க வேண்டாம். நிகழ்ச்சி கேட்டாங்கன்னா ஒரு சில தகவல்கள் வந்து நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? சரி, அப்படி எத்தனை பேர் வந்து கடந்த வாரத்தில் பதிவு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா? நம்ம மொத்தமா வந்து ஏறக்குறைய ஒரு 30-40 பேர் வந்து நம்மளுக்கு SMS அனுப்பியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு இருந்தாங்க, நிறைய பேர் கால் பண்ணிருந்தாங்க. ஆனா நாங்க வந்து சொன்ன மாதிரியே SMS பண்ற நேர்களுக்கு மட்டும்தான், அந்த SMS மட்டும்தான் நாங்க வந்து அதை செக் பண்ணி யாரு வந்து கரெக்டா. இதுல என்ன, நிறைய பேர் வந்து நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனுப்பியிருந்தாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து எங்களுக்கு தெரியும், நிச்சயமா உங்களால படிக்க முடியும், உங்களால வந்து அந்த கட்டுலுங்கோட இல்லாட்டினா நீங்க எப்படி PMR ல 6A 1B, நான் பார்த்த 7A மாணவர்கள்லாம் SMS பண்ணி தேர்ச்சி பெற்றவர்களும் கலந்துக்கலாம். பிகாஸ் இது வந்து நம்ம மெயினா வந்து நம்ம பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பை நம்ம அளிக்கிறோம். ஏன் சொன்னா முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து முடியும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி மூலயமா நம்ம நிரூபிக்கலான் இருக்கோம். அதனால முடியாத மாணவர்கள் நம்மள வந்து SMS பண்ணி இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த திட்டத்தின் பேரே வந்து முயன்றால் சாத்தியமாகும் அப்படின்னு வச்சிருக்கீங்க இல்லையா? எப்ப நீங்க தொடங்க போறீங்க இந்த திட்டத்தை? இப்ப பேர்லாம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் ஒரு 5 இடம் இருக்குது. சோ அதை நேர்கள்ட்ட சொல்லான்னு தான் இன்னைக்கு இந்த 5 பேர் இந்த கோலாலம்பூர் வட்டாரத்தில் உள்ள கோலாலம்பூர். ஆனா இன்னொன்னு என்னன்னா, லாக்கால இருந்து ஒரு மாணவர் வந்து SMS அனுப்பியிருந்தாரு. அப்ப நாங்க போன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி லாக்கால இருந்து எல்லாம் முடியாது, இது வந்து நம்ம ஸ்லாங்கூர் இல்லாட்டி கோலாலம்பூர்ல இருக்கிற மாணவர்கள் தான் பகிர்ந்துக்க முடியும். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லங்க பிரச்சனை இல்ல, என்னோட தம்பி வீடு வந்து அங்க கேரள தான் இருக்குது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் என் மகனை வந்து அங்க விட்டுறேன், அதோட அவர் வந்து சனிக்கிழமை வந்து உங்க ஆபீஸ்ல வந்து என் தம்பி வந்து விட்டுருவாரு, அதோட நீங்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து திரும்பி ஞாயிற்றுக்கிழமை போல அவர் வந்து மிளாக்கா கூட்டிட்டு போயிருவாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த சிரமத்தில தயாரா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாணவர் இருக்காரு அந்த லிஸ்ட்ல. சோ அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அவரு. சரி, இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் நீங்க ஒரு குடும்பத்தை அழைச்சி வந்திருக்கீங்க இல்லையா? திரு ஈஸ்வரன் அவருடைய குடும்பத்தை அழைச்சி வந்திருக்கீங்க. வணக்கம் ஈஸ்வரன். வணக்கம். நீங்க எத்தனாவது படிவம்? இப்போ 4ஆம் படிவமா 5ஆவது படிவமா? 4ஆம் படிவம். 4ஆம் படிவம். சரி, எப்படி முதல்ல அந்த குறுஞ்செய்தியை அனுப்பி எப்படி நீங்க தேர்வு ஆன பிறகு உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்களேன். என்னால நம்ப முடியல இந்த மாதிரி கிடைச்சிருக்கே, சந்தோஷமா இருக்கு. இந்த இதை வச்சு நான் இன்னும் SPM நல்லா பாஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அது உங்களுடைய கனவு. சரி, உங்களுக்கு PMR தேர்வுல என்ன மதிப்பெண்கள் கிடைச்சது? 6D ஒரு சி ஒரு இ. சரி, அந்த பிஎம்ஆருக்கு பிறகு வந்து நினைச்சீங்களா, நான்காம் படிவம் போகிற போது நினைச்சீங்களா எஸ்பிஎம் வந்து நம்மளால தேர்ச்சி அடைய முடியுமா அப்படின்னு நினைச்சீங்க? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு. சரி, எப்படி இந்த குறுஞ்செய்தி வழி உங்களுக்கு அணுகுமுறைலாம் எப்படி தெரிஞ்சது? இது வந்து எங்க அப்பா வந்து கேட்டேன் சொன்னாரு. சோ அதை நான் கேட்டு எனக்கு ஒன்னும் ஆர்வம் இருந்துச்சு இல்ல பூந்து படிக்கணும் அப்படின்னு. ஆக உங்களுடைய தந்தை திரு காளிநாதன், வணக்கங்க ஐயா. வணக்கம். சரி, நிகழ்ச்சியை கேட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருந்தது? கேட்ட பிறகு எனக்கும் மனசு இதா தான் இருந்தது, பையன் இப்படி படிக்கிறாருன்ட்டு. அப்புறம் இந்த இடபிள்யூஆர்எஃப் இதை வந்து நான் கேட்டிருக்கேன், ஆனா கேட்டதும் அது எனக்கு அவ்வளவு இதா தெரியல என்ன விஷயம்ட்டு. அப்புறம் நான் இப்ப இடையில வந்து இந்த போன வாரத்தில் போடும்போது நான் வேலைக்கு வேலை விட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்புறம் உடனே வீட்டுக்கு வந்ததும் மகன் சொல்லி அதை கேட்க சொன்னாங்க. கேட்டு வீட்லயும் மனைவியும் எல்லாம் கேட்டு சோ அதை வந்து எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க முயற்சி எடுத்து அனுப்பணும் வர. சரி, கடந்த வாரத்தில் திரு லேவுகேந்திரன் சொல்லியிருந்தாரு, அதாவது அப்பா அம்மா வந்து வற்புறுத்தி பிள்ளைகள் வந்து படிக்கணும்னா நிச்சயமா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்க நீங்க சொன்னவனே ஈஸ்வரன் என்ன சொன்னாரு, போறேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல முடியாது அப்படின்லாம் சொன்னாரா? முத வந்து சொன்னேன் ரேடியோ எல்லாம் கேட்டேன் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்புறம் ஒரு சின்ன சரி நான் போறேன் அப்படின்னு அப்புறம் தான் கடைசியா ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட பிறகு அப்புறம் நானும் எஸ்எம்எஸ் அனுப்பி, ஆனா நான் எதிர்பார்க்கல இவரு கிடைக்கும். ஏன்னா எனக்கு முன்னே எத்தனை பேர் அனுப்பினேன், அவரு வந்து 20 பேர் என்னமோதான் கேட்டிருந்தாங்க. சோ அப்புறம் திடீர்னு நேத்து வந்து எனக்கு பதில் வந்துச்சு, இந்த மாதிரி உங்களை சன் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. சோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ அதனால இன்னைக்கு இங்க கூப்பிட்டாங்க வந்திருக்கோம். அதனால மகிழ்ச்சி இங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. சொல்லும் போது உங்க கண்கள் அப்படியே நீர்லாம் குளமா இருக்கு. சரி, எங்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி. சரிங்க ஈஸ்வரன், பாருங்க உங்க தந்தை வந்து அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட இப்ப பேசிட்டு இருக்காரு. ஆக நீங்க என்ன செய்ய போறீங்க இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் இன்னும் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி காலேஜ் போய் பண்ணிருக்கேன். சரி, எதிர்கால திட்டம் என்ன வச்சிருக்கீங்க? டெக்னீஷியன் ஆகலாம்னு நினைக்கிறேன். படிச்சு இது அதற்கான முயற்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமேதான் ஆரம்பிக்கணும். இனிமேதான் ஆரம்பிக்கணும். ஆக இன்னும் வந்து உங்களுக்கு தாமதம் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரிங்க மலர், எத்தனை மாணவர்கள் இவங்களை வந்து எப்படி தேர்வு பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க. முதல் வந்து நான் முதல்ல முன்பே சொன்ன மாதிரி முத அவங்க அவங்களுடைய பிஎம்ஆர் உடைய தேர்ச்சி ரிசல்ட் தேர்ச்சி முடிவுகளை தான் நம்ம பார்த்தோம். பிகாஸ் நிறைய பேர் வந்து நிறைய ஏக்கல் பெற்ற மாணவர்களும் வந்து நம்மளுக்கு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல சில பேர் வந்து நாங்க தொடர்பு கொண்டு நம்ம இல்ல நீங்க இதுல சேர முடியாது சொல்லும்போது எங்களுக்கே பல பேர் எங்களை ஏசினாங்க. என்ன நீங்க அப்ப எங்களுக்கெல்லாம் வந்து யார் செய்வா அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலி முதல் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏ எடுக்கிற மாணவர்களுக்கு வந்து ஏன் அவங்களால ஏ எடுக்க முடியுதுன்னா, அவங்களுடைய குடும்ப என்வாயர்மெண்ட் வந்து ஒரு சுற்றுச்சூழல் நல்ல ஒரு சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்கலாம், நல்ல பெற்றோர்கள் அமைஞ்சிருக்கலாம். அதுக்குன்னு வந்து ஈஸ்வரனுடைய பெற்றோர்கள் சரியில்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா முதல்ல நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட எங்களுக்கு தெரிய வந்தது ஈஸ்வரன் வந்து குடும்பங்கள்ல வந்து குடும்ப சூழல் நல்லா இருந்தா கூட நண்பர்கள் ரைட் அதுதான் சொல்லான்னு வந்தேன். இவர் வந்து 6ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா தமிழ்பள்ளி மாணவர் ஈஸ்வரன், 4B எடுத்திருக்காரு. அப்ப 4B எடுத்த மாணவர் எப்படி வந்து 5D எடுத்தாரு பிஎம்ஆர்ல? அப்ப முதல்ல அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அப்பதான் தெரிய வந்தது, இல்லம்மா அந்த ஃபார்ம் 2 தான் அவர் கெட்டு போனாரு, என்கிட்ட முதல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து ஒன்று ஏதாவது ஒண்ணு வந்து சரியா அமையாம போயிருக்கும். சோ அதனால இந்த மாணவர்கள் தான் நம்மளுக்கு முக்கியத்துவம். இரண்டாவது என்னன்னா, இந்த ஏ எடுக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா முக்காவாசி அவங்க பெற்றோர்கள் படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பிகாஸ் அவங்க டியூஷனுக்கு அனுப்புவாங்க, பண வசதி இருக்கலாம். சில நேரங்களில் இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு பண வசதி இருக்காது, டியூஷன் அனுப்புறதுக்கு கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் பரவாயில்ல என்னதானு பரவாயில்ல படிச்சா படி இல்லாட்டி பரவாயில்ல ஃபார்ம் 5 முடிஞ்சோட நீ வேலை செஞ்சு ஃபேமிலியை காப்பாத்து அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி மாணவர்களை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். அதனாலதான் அவங்கள்ட்ட நாங்க உறுதியா சொன்னோம், பின்தங்கிய மாணவர்கள் தான் எங்களுடைய செல்லப்பிள்ளைகள். இது எப்போதும் நான் வந்து நிகழ்ச்சிக்கு வந்தாலே நம்ம இதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த மாணவர்களுக்கு தான் முக்கியத்துவம். அது முத வந்து பிஎம்ஆர் ரிசல்ட் பார்த்தோம். இரண்டாவது வந்து ஃபேமிலி குடும்ப சூழ்நிலை, அப்பா என்ன வேலை பண்றாரு, அம்மா என்ன வேலை செய்யறாங்க, அவங்க வந்து பிலோ ஆவரேஜ் சொல்லுவாங்களா, அப்படின்னா சராசரி வருமானத்துக்குள்ள இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது வந்து எது ஒரு கட்டணம் இல்லாம நம்ம இதை நடத்திடுறோம், இந்த ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம் பாருங்க. சோ அதனால அது ரெண்டாவது பார்த்தோம். மூன்றாவது வந்து இடம், அவங்க எங்க இருக்காங்க. பிகாஸ் எங்க ஆபீஸ் வந்து கோலாலம்பூர்ல இருக்கிறதுனால ரொம்ப தொலைவா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், முதல் வாரம் ரெண்டாவது வாரம் வருவாங்க, மூன்றாவது வாரம் சொல்லிருவாங்க இல்ல ரொம்ப தொலைவா இருக்கு வர முடியல, இல்ல என்ன எண்ணெய் ஊத்தணும் கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி சில பெற்றோர்கள் சொல்லிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாயிரும். அவர் சொன்ன பிரகாரம் திரு லோகேந்திரன் முழுக்க முழுக்க அந்த ஒரு வருடத்திற்கு வந்து இரண்டு வருடம் இரண்டு வருடத்துக்கு அது ஒரு மூணாம் மாசம் முத வாரம் ஆரம்பிக்கணும், பெரிய பெரிய அளவுல பூஜை எல்லாம் செய்யலாம் இருக்கும். முத வாரம் ஆரம்பிச்சுட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து டிசம்பர் அவங்க எஸ்பிஎம் ரிசல்ட் எஸ்பிஎம் முடிக்கிற வரைக்கும் ப்ரோக்ராம் வந்து ஒரு ரெண்டு வருஷமா ஓட போகுது. அதுவும் வந்து இவங்க நம்ம பிள்ளைங்க பாருங்க, சனிக்கிழமை சனிக்கிழமை நாங்க பாத்துக்கணும். சோ இது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட். சரிங்க திரு காளிநாதன், ஆக இவ்வளவு பெரிய ஒரு சூழல்லாம் இருக்கு, அமைஞ்சிருக்கு, சவால்கள் இருக்கு உங்களுக்கு குறிப்பா பெற்றோர் என்ற நிலையில, ஆக நீங்க வந்து இதை எப்படி சமாளிக்க போறீங்க? குமாரி மலர் சொன்னது போல, செல்ல மலர் சொன்னது போல அங்கேருந்து ஒரு வந்து விடணும் போகணும், அப்புறம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்துக்கணும், ஆக இவ்வளவு பெரிய சவால்களை நீங்க எதிர்நோக்க போறீங்க, அதற்கு முன்பே நீங்க யோசிச்சிட்டீங்களா என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு? யோசிச்சாச்சு. ஏன்னா இப்ப நம்ம வந்து முயற்சி பண்ணி நல்லா படிக்கணும்னு சொல்லித்தான் நம்ம அதுக்கு அனுப்புறோம். சோ இதுக்கு நம்ம கொண்டு போய் விடுறதுக்கு கூட்டிட்டு வரதுக்கெல்லாம் டைம் நம்மளே தான் ஒதுக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம டைம் ஒதுக்கி தான் கொண்டு போய் விடணும், கூட்டிட்டு வரணும். சோ சாட்டர்டேஸ்ல எனக்கு வேலை இருந்தாக்கா என் மகள் இருக்கு, என் மனைவி இருக்காங்க, அவங்க ஏதாவது கண்டிப்பா நான் அரேஞ்ச் பண்ணி தான் போகணும், கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரணும். அவங்க ஒரு சிரமம் அப்படின்னா சிரமம், அதெல்லாம் ஒண்ணு சிரமம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்களா தொலைவா இருக்கு தூரமா இருக்கு, எப்படி இந்த பையன் வளர்ந்த பையன் தானே போய்கிட்டோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆக நீங்க வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆக ஏன் தனியா அனுப்ப மாட்டீங்க? அது ஏன்னா நம்ம வந்து தனியா அனுப்புறது அவ்வளவு நல்லது இல்ல, ஏன்னா அவளோட கொள்கையா தெரிஞ்சுதான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம அனுப்புறோம். அனுப்பி அவங்க திரும்ப தனியா அனுப்புனாங்களா, அவங்க போய் அங்கதான் போறாங்களா இல்ல வேற எங்கேயும் போறாங்களா நமக்கு தெரியாது. சோ அதனால நம்மளே கூட்டு போயிட்டு நம்மளே கூட்டு வருது, சிரமப்படாம நம்ம போயிட்டு கூட்டு போயிட்டு கூட்டு வரணும், அதுதான் நல்லது. சரிங்க, இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட கேக்கணும், என்னன்னா அந்த யூபிஎஸ்ஆர்ல வந்து அவருக்கு 4B அப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு, ஆக அப்பா அவர் படிச்ச சூழல், அதற்கு பிறகு வந்து பிஎம்ஆர்ல அவரு படிச்ச நிலை, அதை பத்தி சொல்லுங்க. அவங்களோட அம்மா வந்திருக்காங்க, சொல்லுங்க அம்மா. திருமதி லட்சுமி. வணக்கம், என் பேர் லட்சுமி. அவர் வந்து கூட்டாளிங்க தான், ஃபார்ம் ஒன் வரைக்கும் நல்லா இருந்தாரு, ஃபார்ம் டூ நல்லா படிச்சாரு தான், ஆனா அந்த பாதி நாளில வந்து கூட்டாளிங்க தான் ரொம்ப. நானே அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி கூட்டாளிங்கலாம் வேண்டான்னு, அந்த கூட்டாளிங்களாலதான் அவரு இப்ப இந்த மாதிரி இருக்கிறாரு. எனக்கு வந்து அவர் நல்லா படிச்சு நல்லா வரணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எப்படியாவது இந்த எஸ்பிஎம் நல்லா பாஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவர் வாழ்க்கையில நல்லா வரணும் மேல்மேல். சரி ஈஸ்வரன், உங்க அம்மா அவங்களோட ஆசையை சொல்லிட்டாங்க, எப்படி ஆசையை நிறைவேற்றுறதா? நிறைவேற்றலான் இருக்கீங்க, மகிழ்ச்சியா சொல்றீங்க. அங்க நிச்சயமா எஸ்பிஎம் தேர்வு முடிந்த பிறகு மலர் கண்டிப்பா நிகழ்ச்சியில இடபிள்யூஆர்எஃப் நிகழ்ச்சியில நம்ம மீண்டும் வந்து ஈஸ்வரனை சந்திக்க போறோம். ஆமா நிச்சயமா, எஸ்பிஎம் செய்யாத முன்னாடியே நம்ம கிட்ட வரப்போறாரு. எஸ்பிஎம் ரிசல்ட் எடுத்துட்டு வந்தா நம்ம இந்த ஹோல் மலேசியாவே வந்து இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நிகழ்ச்சிய. அப்ப பல பேர் வந்து இதுக்கு சாட்சி, இந்த நம்ம ப்ரோக்ராமுக்கு பல பேர் சாட்சியா இருக்க போறாங்க. ஈஸ்வரன் கண்டிப்பா உங்களை பாப்போமா? கண்டிப்பா. சரி அப்பா அம்மா எங்க பாருங்க, உங்களுடைய என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்களையும் ஒரு என்ன சொல்லுவாங்க சாதனையாளராக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. இந்த வேளையில வந்து மின்னல் எஃப்எம் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. சரி, இந்த நேரத்துல குறிப்பாக பெற்றோர்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். என்ன ஒரு திட்டம் அப்படின்னா, முயன்றால் சாத்தியமாகும், முயன்றால் எதுவும் சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இடபிள்யூஆர்எஃப். அதற்கு பயிற்சியாளராக திரு லோகேந்திரன் இருக்கின்றார். கடந்த வாரம் அவர் பேசினாராக இன்னும் 5 இடங்கள் இருக்கின்றன. ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்குமாயின், ஏதாவது என்னென்ன விதிமுறைகள் இருக்கின்றன மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாராளமாக நம்மை அழைக்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8 இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம். இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் இடபிள்யூஆர்எஃப் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியம். தமிழ் பள்ளி மாணவர்களிடையே ஆங்கில மொழியின் பயன்பாட்டை அதிகரித்து அவர்கள் அம்மொழியில் தன்னம்பிக்கையுடனும் சரணமாகவும் உரையாடச் செய்யும் நோக்கத்தை இத்திட்டம் கொண்டுள்ளது. வாரத்திற்கு குறைந்தது 3 மணி நேரம் என மாணவர்களை 24 வாரங்களுக்கு முழுமையாக ஆங்கில மொழி பயிற்சியில் இத்திட்டம் ஈடுபடுத்துகிறது. பங்கேற்கும் மாணவர்களில் குறைந்தது 75 விழுக்காட்டினரது ஆங்கில சொற்களஞ்சியத்தின் சொற்களின் எண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் 500 வரை அதிகரிக்கும். ஆங்கில மொழியை நேசிக்காவிட்டாலும் அனைத்து பங்கேற்பாளர்களும் அதனை விரும்புவது உறுதிப்படுத்தப்படும். இங்கிலீஷ் என்ரிச்மென்ட் ப்ரோக்ராம் போதனா முறை. ஒவ்வொரு வகுப்பும் சிறிய அளவில் 15 மாணவர்களை மட்டுமே கொண்டிருக்கும். 3 மணி நேர பயிற்சிக்கிடையில் சிற்றுண்டி வழங்கப்படும். மாணவர்களின் உரையாடும் ஆற்றலை வளர்த்துக் கொள்வது மீது கவனம் செலுத்தப்படும். மொழியை ஈடுபடுத்தும் பல விளையாட்டுகளையும் மகிழ்வூட்டும் அம்சங்களையும் போதனா முறை கொண்டிருக்கும். தேர்ச்சி பெற்ற பயிற்றுநர்கள் வகுப்புகளை வழிநடத்துவர். இது தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான திட்டமாகும். 25 பள்ளிகளில் இதனை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளியிலும் தலா 30 மாணவர்கள் என 750 மாணவர்கள் இதில் பலனடைவர். பயிற்சிக்கான காலம் 24 வாரங்கள், 24 வகுப்புகள். இத்திட்டத்தில் பங்கேற்க ஆர்வம் கொண்டுள்ள பள்ளிகளும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களும் EWRF உடன் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி 2693-4671 அல்லது 2693-4672. தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் இம்மாதம் 20 தேதிக்குள் தொடர்பு கொள்ள வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறோம். அத்துடன் முக்கியமாக இன்னொன்று, இத்திட்டத்தில் பங்காற்ற தன்னார்வலர்களை EWRF பெரிதும் வரவேற்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு போதிக்க ஆங்கில மொழி ஆற்றலுடைய பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஆகியோரின் பங்களிப்பை பெரிதும் எதிர்பார்க்கிறோம். பயிற்றுநர்களுக்கான பயிற்சியையும் EWRF வழங்கும். தொலைபேசி 2693-4671 அல்லது 2693-4672. EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் ஆங்கில மொழி புலமை திட்டம் இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வந்த நிறுவனம் EWRF. EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆக அழைக்கலாம் என்று சொன்ன உடனேயே பல நேயர்கள் நம்மை அழைக்க தொடங்கிவிட்டார்கள். முதல் அழைப்பை சந்திப்போம். வணக்கம் NLFM. வணக்கம். யார் பேசுறீங்க? வில்சன் புத்ராஜா பேசுறேன். சொல்லுங்க வில்சன். ஈஸ்வரன் படிப்புல மேலும் சிறந்து வரது வரவதுக்காக நாங்க டெக்ஸ்டைஸ்ல இருந்து வாழ்த்துறோம். அவரு ரொம்ப நன்றிங்க. ஈஸ்வரன் நன்றி சொல்லலையா அவருக்கு? நீங்க நன்றி ஈஸ்வரன். அப்பா அம்மா பேரை காப்பாத்தியா? சரி, ரொம்ப நன்றிங்க வில்சன். ஆக பாருங்க, பலருடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய படிப்பில் இருக்கின்றது ஈஸ்வரன். அடுத்த நேயருக்கு செல்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? எனக்கு கேள்வி இருக்கு. மகன் வந்து ஃபோம்4 தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து UPSRல வந்து 3A 2B எடுத்தாங்க பாருங்க. இப்ப வந்து அவங்க எடுத்திருந்தது வந்து 5A 6B 1C எடுத்திருக்காரு. இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த ரிலேட்டட் இல்ல. இப்ப ஃபோம்4 படிக்கிறாருங்களாமா? இந்த வருஷம் ஃபோம்4. ஆமா. 6B 1Cங்களா? ஆமா. சரி, உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு வள்ளிங்க. உங்க ஓகே வள்ளியா? உங்களுடைய இது எங்களுடைய தொலைபேசி எண், உங்களுக்கு எங்களுடைய ஆபீஸ் நம்பர் இருக்குங்களா? தொடர்பு கொள்ளுங்க நாளைக்கு. திருமதி வள்ளி, நிகழ்ச்சி நிறைவுல வந்து நம்ம தொலைபேசி எண்களை சொல்லுவோம். நீங்க குறிச்சு வச்சுட்டு அவங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்க அழைக்கலாம். செல்வம் மலர்கிட்ட நீங்க பேசலாம், மேல் விவரங்களை நீங்க கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வணக்கம். வணக்கம். ஆக பல நேர்கள் அழைக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், முயன்றால் சாத்தியமாகும் என்ற திட்டத்தில் நீங்கள் பேசலாம். ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின் செல்வமலர் பதில் சொல்லுங்க இருக்காங்க. ஆக குறிப்பாக 4 படிவம் ஃபோம்4 படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே அழைக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் அவங்க அழைக்கிறாங்க UPSR மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அடுத்து ஒரு அழைப்பு சந்திப்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மின்னலம். வணக்கம். யார் பேசுறீங்க? நான் சரஸ் பேசுறேங்க, பிணங்கில இருந்து. சொல்லுங்க சரஸ். சரஸ் பிணங் நேயர். ஆமாங்க. எப்படி இருக்கீங்க சரஸ்? நலம், நலமா இருக்கேன். நம்முடைய மின்னலின் உற்ற நேயர்களில் நீங்களும் ஒருவர் இல்லையா? நன்றி, நன்றி. சொல்லுங்க சரஸ். நான் சிறுவன் ஈஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறதோடு போனதெல்லாம் போகட்டும், இனி வருவதெல்லாம் சிறப்பாகவும் நல்லதாகவும் இருக்கட்டும் மனதில் கருதி படிப்பில் கவனம் செலுத்தி நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு விடிவெளியா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ரொம்ப பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நான் ஒரு இளநிலை பள்ளியில ஆசிரியரா இருக்கிறதுனால இந்த மாணவர்களுடைய போக்கு, குறிப்பா இந்திய மாணவர்களுடைய போக்கு, அவர்களால் நாங்கள் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுற அந்த ஒரு சூழல், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி நிறைய கேட்கணும், ஈஸ்வரன் கூட நிறைய மாறணும் அப்படின்னு தான் எங்களுடைய பெரும் எதிர்பார்ப்பா இருக்கு. சரிங்க திருமதி சரஸ், நீங்க வந்து ஒரு நிகழ்ச்சியின் ஆசிரியர், ஒரு இடைநிலை பள்ளியின் ஆசிரியரா இருக்கிறதுனால பெரும்பாலும் அந்த பின்தங்கிய மாணவர்கள் என்ன சவால்களை எதிர்நோக்குறாங்க? சவால்கள்னா அவங்க அடிப்படைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தாங்க முத வரும். குடும்பத்துல யாராவது ஒரு ஆள் வந்துட்டு பெற்றோர்கள் ஒன்று தாய் தகப்பனோட இருக்க மாட்டாங்க, பிரிந்த குடும்பமா இருக்கும், டைவர்ஸ் அந்த மாதிரி விவாகரத்து பண்ணக்கூடிய பெற்றோர்கள் அப்படி இருப்பாங்க. சில சமயம் பிள்ளைங்க வந்துட்டு தாத்தா பாட்டி அவர்களுக்கு கண்காணிப்புல வளர்ந்துருப்பாங்க, அவங்க முறையா பள்ளிக்கு வரமாட்டாங்க. இடையில இடையில வந்து இந்த நண்பர்களுடைய இன்ஃபுளுவன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமாக இருக்கும். ஏன்னா பள்ளிக்கு வர்றது போல வருவாங்க, ஆனா பள்ளிக்கு வந்து சேர மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்க சவால்னாக்கா இந்த பெற்றோர்களுடைய கவனிப்பற்ற முறையும் அவங்களுடைய வாழ்க்கை சூழலும், வாழ்க்கை முறையும் கண்டிப்பு இல்ல, கவனிப்பாரும் இல்ல. சோ அவங்க மனம் வந்துட்டு சுதந்திரம் அப்படின்ற ஒரு இதை நாடி போறதுனால படிப்புல வந்து அவங்க ரொம்ப குறைந்த கவனம் தான் செலுத்துறாங்க. அவர்களை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை சொல்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா, ஏன்னா அறிவுரை சொல்லும் போது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, அவங்களதான் இப்ப தேடி பிடிச்சி அதுக்குதான் போன் நம்பருக்கும் தேடி பிடிச்சி இடபிள்யூஆர்எஃப் வந்து இப்ப அவர் பள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க சார், நான் கேட்டுருக்கேன். இப்ப பள்ளி விடுமுறையா இருக்கு, திறந்த உடனே இது பண்ணி அந்த மாணவர்களை கண்டுபிடிச்சி அவங்க பெற்றோர்கிட்ட கொடுக்கணும் இந்த தொலைபேசி நம்பர்னு நானும் ஒரு முடிவோட இருக்கேன். கண்டிப்பா உங்களுடைய பணியை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க சார். வந்துட்டு வளரணுங்க, ரொம்ப நன்றி. நல்லா வரணும் மாணவர்கள் அப்படின்றதுதான். நன்றிங்க சரஸ். வணக்கம். நன்றிங்க மேடம். வணக்கம். ஆக திருமதி சரஸ் நம்மளுடைய மின்னணு நூற்று நேயர், அவங்க ஒரு ஆசிரியரும் கூட. இப்படி பலர் வந்து தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மலர், நம்ம ஆபீஸ்க்கு தொடர்பு கொள்ள நீங்க நம்ம கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் 1-800-88-3973 என்ற எண்களுக்கு நம்மளை தொடர்பு கொள்ளலாம். என்னன்னா நீங்க ஆபீஸ் அவர்ஸ்ல அடிக்கணும். பல பேர் வந்து ராத்திரி அடிப்பாங்க, நிகழ்ச்சி கேட்ட பிறகு போன் அடிப்பாங்க. அப்படி பொறுமையா மறுநாள் நாளைக்கு காலையில 8:30 5:30 மணி வரைக்கும் நாங்க ஆபீஸ்ல இருப்போம், மறந்துடாம கால் பண்ணுங்க. முதல்ல வள்ளியம்மா அடிச்சிருந்தாங்க, அவங்களும் வந்து அவங்க 6B 1C, அவங்களோட சன் வந்து 6B 1C எடுத்துட்டாரு பிஎம்ஆர்ல. அது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பின்தங்கிய மாணவர்களை போக்கஸ் பண்ணலாம். 6B 1C வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனா அப்படி யாரும் வந்து நாளைக்கு அந்த இடம் ஸ்டீல் இருந்ததுன்னா இவங்களுக்கு நிச்சயமா நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பிகாஸ் இவங்க நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு வாரம் வாரம் நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பாருங்க. அவங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டே வந்ததுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த ஆர்வத்தை நம்ம வந்து 6B 1C வந்து அவங்க SPM வரைக்கும் நல்லா செய்வாங்களா இல்லையான்னு ஸ்டில் ஒரு குவஸ்டின் மார்க் தான். பிகாஸ் பல நம்ம சொன்ன மாதிரி நண்பர்களுடைய இது இருக்குது, அதே சமயத்துல வந்து இந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம் பல காரணங்கள் அவரை வந்து ஃபெயில் பண்ண வச்சிடலாம் கூட. சோ அதனால திருமதி வள்ளியை நீங்க நாளைக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே சமயத்துல சரஸும் நல்லா பேசினாங்க, நிறைய நிறைய நிறைய காரணங்களை சொன்னாங்க. மாணவர்கள் வந்து இந்த மாதிரி பெற்றோர்கள்னால அல்லது குடும்ப சூழ்நிலையினால இல்ல நண்பர்கள்னால இந்த மாதிரி பல காரணங்களை சொன்னாங்க. இங்க என்ன ஒண்ணு மெயினா சொல்லணும்னா, இப்போ இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ஃபார்ம் த்ரீல அவங்க படிச்சு அவங்க ஃபார்ம் த்ரீல அவங்க பாஸும் ஃபெயிலும் பின்தாங்க மாணவர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசுல என்ன வந்துடும்னா, ஃபார்ம் ஃபோர் போகும்போது பாடங்கள்லாம் ரொம்ப டஃப் ஆயிரும். அப்ப அவங்க வந்து புது ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, ஆர்ட் ஸ்ட்ரீம் இல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம்க்கு போவாங்க. அப்ப புது புது பாடங்கள் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். பிகாஸ் பிஎம்ஆர்ல வந்து 7 பாடம் தான் அவங்க படிக்கணும், அதுவும் வந்து பெரிய அளவுல இருக்காது. ஆனா ஃபார்ம் ஃபோர்ல நீங்க போகும்போது பாடங்கள்லாம் கொஞ்சம் கடினமா ஆகும். அப்ப என்ன பண்ணிருவாங்க, ஏற்கனவே நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம் பிஎம்ஆர்ல, இதுல என்னத்த போய் பாஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு குழு அமைப்பாங்க. ஏ படிக்காத குழு தெரியுங்களா, நீங்க படிச்சீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. மாணவர்கள்ட்ட நம்ம தினக்கும் தினசரி பேசுறதுனால அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. படிச்சாலே நீ பெரிய படிப்பாளி, இந்த மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்துறது படிக்கிற அந்த குரூப்ல நீ வேணா படிச்சு கிழிச்சிருவா, இந்த மாதிரி வார்த்தைங்களாம் என்னன்னா படிச்சு கிழிச்சிருவானோ, பெரிய பெரிய படிப்பாளி மாதிரி காமிச்சிக்கிறியா, ஆமாலா எங்க நாங்கெல்லாம் வந்து படிக்க மாட்டோம், இதெல்லாம் அவங்க பாய்க்கிற வார்த்தைங்க, நாங்கெல்லாம் படிக்க மாட்டோம், எங்களுக்குலாம் என்ன தெரியும், எங்களெல்லாம் நீ சேர்த்துக்க மாட்ட குரூப்ல, இப்படி சொல்லி சொல்லியே அவங்க வந்து அவங்களே இந்த குரூப் வந்து பெருசாயிரும். பெருசானோட அவங்க பின்தங்கிய கிளாஸ்லயே இருப்பாங்க, பின்தங்கிய வகுப்புலயே இருப்பாங்க. அப்ப என்ன ஆயிரும், பாடம் செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க, கிளாஸ் வந்து அந்த பாடம் பிடிக்கலன்னு வச்சீங்களேன், ரொம்ப அவங்க ஸ்கிப் பண்ற கிளாஸ் வந்து செஜாராதான், தூக்கம் வருதுக்கா முடியலக்கா அப்படியே கிளாஸ் பொன்டைம் பண்ணுவாங்க. ஸ்லோலி இதுதான் வந்து மத்த பிரச்சனைக்கு இது கொண்டு போய் விட்டுரும். நான் என்ன வன்முறைக்கும் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து பின்தங்கிய கிளாஸ்ல இருந்தாங்கன்னா, வகுப்புல இருந்தாங்கன்னா, அதுக்கு பேர் வந்து அவங்க அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பனா அவங்களுக்கு அறிவு வந்து கூர்மை, அந்த என்ன சொல்லுவாங்க, ஐக்கியூ இல்ல, அப்பனா அவங்களுக்கு வந்து அந்த அவங்க குட் ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்ட்டு அவங்க நினைக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா, ஒருத்தவங்க வந்து பெரிய அளவுல அவங்க படிச்சிருக்கலாம், அவங்க வந்து ஒரு பெரிய பத்தியே எடுத்திருக்கலாம் எஸ்பிஎம்ல, அவனா அவங்களுக்கு வந்து திடீர்னு அவங்க போன் கெட்டு போச்சுன்னா அவங்க இன்னொரு பத்தியே மாணவர்கிட்ட போயிட்டு போன கொடுக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அது வந்து யாராவது ஒரு பையன், சாதாரண ஒரு பையன் அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி போன் கெட்டு போச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த பையன் வந்து பட்டுன்னு ஒரு 1-2 minutes ஒரு குத்தாவை போட்டு அதை நோண்டிக்கின்னு ஏதாச்சும் பண்ணிருவாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க பாக்கும்போது யாரு வந்து ஸ்மார்ட், அவ பத்தியே எடுத்த மாணவர் ஸ்மார்ட்டா, இல்லாட்டி அவரு ரிப்பேர் பண்ணி கொடுத்தவர் ஸ்மார்ட்டா? எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு, அது வந்து அகாடமிக்ல நம்ம டெஸ்ட் பண்ண கூடாது, அதுதான் முக்கியம். அதுவும் பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா எஸ்பிஎம் தான் ஒரு பெஞ்ச் மார்க்னா எஸ்பிஎம் தான் வந்து முடிவு கட்ட போகுது, என் பையன் வந்து நல்லா படிக்கிற பையனா இல்லையா, இல்ல அவன் வந்து திறமைசாலியா இல்லையா அப்படின்னு இல்லீங்களே. எஸ்பிஎம்ல தேர்ச்சி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா தேர்ச்சி பெற முடியாதவங்களை நம்ம தயார்படுத்தணும். என்னத்துக்கு தயார்படுத்தணும், ஓகே எஸ்பிஎம் முடிஞ்சு நீ என்ன செய்ய போற? இப்ப ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. டெக்னீஷியன் ஆகணும்னா நீ பேசிக்கா வந்து ஏதாவது ஒரு திறன் பயிற்சி கல்லூரியில நாங்களே சேர்த்து விடணும்னா நீ மலாயில வந்து கிரெடிட் வைக்கணும், அல்லது மலாயில பாஸ் ஆகி வச்சிருக்கணும். மினிமம் நீ ஃபெயில் பண்ற பையனா இருந்தா நீ அட்லீஸ்ட் பாஸ்க்காக ட்ரை பண்ணு. ஏன் நீங்க வந்து கிவ் அப் பண்றீங்க? ஏன் கிவ் அப் பண்றாங்கன்னா 10 பாடங்க எங்கத்த பாஸ் பண்றது, அந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது. நான் மாணவர்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஃபார்ம் 5 முடிஞ்சு நீங்க என்ன திறன் உங்ககிட்ட இருக்குது, இப்ப வயரிங் ஆசைப்படுறீங்க, பெண்களை பாத்தீங்கன்னா நர்ஸ் ஆகணும்னுவாங்க, பசங்களை வந்து ஆட்டோமொபைல் படிக்கணும்னுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையான பாடங்களை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, தேவையான பாடங்களை மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, எல்லா பாடத்தையும் படிக்க தேவையில்லை, அவங்களுக்கு தேவையான பாடங்களை படிங்க. 10 பாடத்தையும் படிக்க முடியல, போர் அடிக்குது, என்னால முடியலன்னா அப்ப படிக்க முடிஞ்ச ஒரு 4 பாடத்திலேயாவது பாஸ் பண்ணுங்க. ஏன் முடியல? நர்ஸ் ஆகணும்னா மலை படத்துல எப்படியாவது கிரெடிட் எடுத்தாகணும், இங்கிலீஷ்ல எப்படியாவது கிரெடிட் எடுத்தாகணும், சயின்ஸ்ல மேத்ஸ்ல கிரெடிட் எடுத்தாகணும், 4 பாடத்துல மட்டும்தான் கிரெடிட் எடுக்கணும். இதை போயிட்டு நான் பல பள்ளிகள்ல பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், ஏன் கிவ் அப் பண்றீங்க, ஏன் முடியல, போச்சு வாழ்க்கை கடைசிக்கு வந்துட்டோம், ஃபெயில் பண்ணிட்டோம், நம்ம பின்னாடி கிளாஸ் போயிட்டோம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, தன்னே தானே போட்டு முடிஞ்சு அப்ப ஃபெயில் பண்ணிருவாங்க எல்லா பாடங்களையும். சோ இத மொதல் மாத்தணும். நர்ஸ் ஆவறதுக்கு 4 பாடம் தேவை, ஓகேக்கா நான் படிக்கிறேன், 4 பாடத்தை படிங்க, ஓகே எலக்ட்ரிக்கல் கத்துக்கணும், வயரிங் கத்துக்கணும். முதல்ல ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகளை வந்து என்னன்னு முடிவு செஞ்சிடணும், அதுக்கு தேவைக்கு அது அந்த அந்த படிப்புக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் என்னென்ன பாடங்கள்ல நான் படிக்கணும். அப்ப இப்ப போன் இப்ப ஃபார்ம் 3 ஃபார்ம் 4 ஃபார்ம் 5ல இருக்கீங்க, கடைசி கிளாஸ்ல மாணவர்களா இருக்கீங்க, என்ன பாடம் படிக்கணும்னு உங்களுக்கு தெரியல, கால் பண்ணுங்க, எங்க ஆபீஸ் கால் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். இப்ப எலக்ட்ரிக்கல்னா நீங்க மேத்ஸ் மலாய் பாடம் வந்து கத்துக்கணும், அந்த மாதிரி எப்படியாவது இந்த 2 பாடங்கள்ல கிரெடிட் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பின்தங்கிய மாணவர்களுக்கு தெரியணும். தெரியுதோ தெரியலையோ இப்ப பெற்றோர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இத மொத நீங்க தான் போய் சொல்லணும், 4 பாடம் படியா, நீ கஷ்டப்படாத, எனக்கு தெரியுது, அம்மாக்கு தெரியுது, இதெல்லாம் சொல்லணும், அம்மாக்கு தெரியுது இதெல்லாம் கஷ்டமான பாடம், உன்னால வந்து மனப்பாடம் பண்ணிக்க முடியல, இதையாவது படி, அந்த மாதிரி ஊக்கம் கொடுக்கணும் பெற்றோர்கள். சரி, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், EWRF நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் பல நேயர்கள். ஆக ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அதே சமயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் மலர். அந்த வகையில் இன்று EWRF சேர்ந்த திரு பிரகாஷ் ஒரு தகவலோடு வந்திருக்கின்றார், அடுத்து நாம் அதை கேட்போம். இன்றைய தகவல். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இன்று தகவல் அங்கத்தில் நாம் 3 தகவல் பத்தி இன்னைக்கு நாம் பேச போகிறோம். ஓகே, முதலாக வந்து ஸ்காலர்ஷிப், அதாவது உபகார சம்பளம், அதாவது ஷெல் நிறுவனம், மலேசியாவில் தலை சேர்ந்த ஒரு நிறுவனமாக ஷெல் நிறுவனம் தற்பொழுது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் ஃபைனான்ஸ் அக்கவுண்ட்ஸ் துறையில் படிக்க ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு உபகார சம்பளத்தை வழங்க இருக்கிறார்கள். அதாவது www.shell.com.my. இதற்கான கடைசி நாள் வந்து மார்ச் திங்கள் 30ஆம் தேதி ஆகும். இதற்கான கடைசி நாள் மார்ச் திங்கள் 30ஆம் தேதி ஆகும். அடுத்தது வந்து நம்ம ஆசிரியர் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிற்க வேண்டிய மாணவர்கள், அதாவது போன வாரம் நீங்க பாத்தீங்கன்னா KPLI பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது குருசஸ் பொர்குருவன் லப்பாசன் இஜாஸ், அதாவது பட்டப்படிப்பை படித்து முடித்த பிறகு ஆசிரியர் தொழில் பயிற்சிக்கு வந்து செல்லக்கூடிய தேர்வை வந்து நம்ம பார்த்தோம். இந்த வாரம் வந்து SPI முடிச்சு அந்த தொழில வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்பொழுது வந்து கல்வி அமைச்சர் வந்து ஃபார்ம் வந்து இது பண்ணிருக்காங்க. சோ நீங்க அதுக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது இதுக்கான மினிமம் இதுக்கான குவாலிபிகேஷன் வந்து என்னவென்றால் SPM-இல் 3 பாடங்களில் வந்து நீங்க கிரெடிட், அதாவது சிறந்த தேர்ச்சியை நீங்க வைத்திருக்க வேண்டும். அதாவது மலாய் மொழி, சரித்திரம், வேற ஏதாச்சும் ஒரு பாடத்தில், பிறகு ஆங்கில மொழியில் வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த ஃபார்ம் வந்து நீங்க என்னன்னா முத BSN வங்கியில போய் நீங்க பின் நம்பரை வாங்கிட்டு நீங்க இணையதளத்தில் மூலமாக நீங்கள் இதுக்கான மனுக்களை வந்து நீங்க பூர்த்தி செய்யலாம். அதாவது www.moe.gov.my www.moe.gov.my என்ற அகப்பகத்தில் வந்து நீங்க வந்து இதுக்கான பாடங்களை வந்து நீங்க பூர்த்தி செய்யலாம். மியாசட், அதாவது மியாசட் வந்து இதுவும் உபகார சம்பளம் பத்தி ஒரு தகவல் தான். மியாசட் வந்து தற்பொழுது வந்து ஸ்பேஸ் இன்ஜினியரிங் அல்லது ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க ஆர்வமுள்ள முதுகியல் பட்டம், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க ஆர்வமுள்ள மலேசியர்களுக்கு வந்து தற்பொழுது ஸ்காலர்ஷிப்பை வழங்க முன் வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த படிப்பு வந்து இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஸ்பேஸ் யூனிவர்சிட்டி, அதாவது பிரான்சில் உள்ள இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறதுக்குரிய முழு உபகார சம்பளம் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பை வந்து மியாசட் நிறுவனம் வழங்குகிறார்கள். இதற்கு மனு செய்யறதுக்கு வந்து குறிப்பான தகுதிகள் வந்து என்னவென்றால் நீங்கள் வந்து டிகிரி, எந்த ஒரு டிகிரி ஆனாலும் நீங்கள் இதில் அப்ளை செய்யலாம். குறிப்பாக வந்து இன்ஜினியரிங், சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பிறகு ஃபைனான்ஸ் துறையில், அக்கவுண்ட்ஸ் துறையில், அதாவது எந்த ஒரு துறையிலானாலும் நீங்க வந்து உங்களுடைய டிகிரி பட்டத்தை நீங்க முடித்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3.6 CGPA நீங்கள் வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3.6 CGPA நீங்க வைத்திருக்க வேண்டும். சோ இந்த குவாலிபிகேஷன் இருந்தால் நீங்க வந்து இந்த தாராளமாக இந்த உபகார சம்பளத்துக்கு நீங்க மனு செய்யலாம். இதற்கான முழு விவரங்கள் வந்து நீங்க www.myasat.com என்ற அகப்பகத்தில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இதை பத்தி இன்னும் மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தாராளமாக நம்மளுடைய EWRF நிறுவனத்துக்கு நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். அதாவது 1800-8839-7 என்ற எண்களுக்கு நீங்க அழைத்தால் இன்னும் முழுமையாக தெளிவாக உங்களுக்கு தர நாங்கள் காத்திருக்கின்றோம். அல்லது நம்மளுடைய அகப்பக்கமான www.ewrf.org.my இதற்கான விவரங்கள் வந்து இருக்கும். தாராளமாக நீங்கள் சென்று காணலாம். நன்றி, வணக்கம். EWRF கல்வி சமூகநல ஆய்வார வாரியத்தின் நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களை, சவால் மிக்க மாணவர்களே, உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிகழ்ச்சி இது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலோ அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ இந்த நிகழ்ச்சி பயன்பெறும் என்று நீங்கள் நினைத்தால் தாராளமாக நீங்கள் எண்களை அவர்களுக்கு கொடுக்கலாம். EWRF அலுவலக எண் இதுதான், 1800-8839-73 1800-8839-73 EWRF கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் எண் இது. காலை 8:30 தொடங்கி நீங்கள் மாலை 5:30 வரை தொடர்பு கொள்ளலாம். செல்வமலரிடம் மேல் விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அல்லது அகப்பக்கத்திற்கு நீங்கள் செல்லலாம், www.ewrf.org.my என்ற அகப்பக்கத்திற்கும் நீங்கள் சென்று மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். சரிங்க செல்வமலர், இந்த வேளையில நம்முடைய மாணவர்களுக்கு இன்னும் 5 இடங்கள் தான் காலியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லுங்க. இறுதியாக நிகழ்ச்சியின் விளிமையில் நாம் இருக்கிறதுனால நிகழ்ச்சி இப்பொழுது கேட்க தொடங்கி இருக்கும். ஒரு சில நேர்களுக்காக என்னென்ன தகுதிகள் அவர்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி குறிஞ்சியது அனுப்பு முறை? நீங்க நேரா தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஆபீஸ் என்னக்கே நீங்க தொடர்பு கொள்ளலாம். SMS கூட நீங்க பண்ணணும்னு தேவையில்லை. பிகாஸ் நான் யாரு வந்து ஃபார்ம் 4 மாணவர்கள் படிக்கிறீங்களோ அவங்க வந்து பரிசு PMR வந்து தேர்ச்சி பெறாத மாணவர்கள், அவங்க வந்து கேல் அல்லது ஸ்லாங்கூர் வட்டாரத்தில் இருந்தீங்களோ தயவுசெய்து நேரத்தை கருத்தாமல் எங்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு எப்படியாவது இதுக்கு நீங்க பதிஞ்சிட்டீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் தொடங்கலாம் இருக்கோம் இந்த மார்ச் மொத வாரத்திலே. இப்பயே நம்ம இதெல்லாம் பைனலைஸ் பண்ணி ஆகணும். தொடர்பு கொள்ளுங்க. நாங்க நிச்சயமா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா அதுக்கேற்ற தகவலை நம்ம உங்களுக்கு கொடுப்போம். சரி, இந்த நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து ஈஸ்வரன் கடந்த வாரத்துல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லையா, சரி, அவருடைய அப்பா திரு காளிநாதன் குறிப்பாக பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து நல்ல நிகழ்ச்சி இது. சோ இத வந்து நல்லபடி நல்ல இதுக்காக பிள்ளைங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கணும் இத. சோ இந்த EWRF செய்யற நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லது. நீங்க பதிந்தது போல உங்க பையனை வந்து வந்து விட்டது போல பல நேரங்கள் இப்ப கேட்டுட்டு இருப்பாங்க. குறிப்பாக சவால்களை எதிர்நோக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில இந்த திட்டத்தில கலந்து கொள்ள முடியும். முயன்றால் எதையும் சாதிக்கலாம் என்ற புதிய திட்டத்தை ஒன்று தொடங்கியிருக்கின்றார்கள். ஆக நீங்கள் தேர்ச்சி பெற நினைத்தால் SPM தேர்வில் கட்டாயம் இந்த பயிற்சி திட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும். சரி, திரு ஈஸ்வரன் சொல்லுங்க, நம்முடைய நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? PML ஃபெயில் பண்ணா யாரும் மனசு அடைஞ்சிடாம இன்னும் படிச்சு SPM பாஸ் பண்ணும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, அதையும் சொல்றீங்க நீங்க. சரி, சிரிச்சுட்டே இருக்காரு நம்முடைய ஈஸ்வரன். ஆக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஈஸ்வரன், அவருடைய அப்பா திரு காளிநாதன், அவருடைய அம்மா லட்சுமி, அவரோடு C3G செல்வமலர், உங்களுக்கும் இந்த வேளையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக நேர்களே, இந்த அளவில் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம், மீண்டும் நாம் சந்திப்போம்.